திருமணம்தான் நடக்குதுங்க ஊரு சனம் மகிழுதுங்க. ஏதோ சில மனங்கள் தோக்குதுங்க, அது மட்டுமன்று காதலிச்ச போதாது அத மூடி வைக்க கூடாது. அட காதலிச்ச போதாது அத மூடி வைக்க கூடாது. கல்யாணம் தான் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதா, பத்திருக்க மட்டும் இங்க அச்சடிக்கப்படுதா. சம்மதம் கேட்காமலே சில சம்பந்தம் பேசுறாங்க, மனங்களை பார்க்காமலே திருமணங்களை செய்யறாங்க. கல்யாணம் தான் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதா, பத்திருக்க மட்டும் இங்க அச்சடிக்கப்படுதா. கல்யாணம் தான் சொர்க்கத்தில் அச்சடிக்கப்படுதா, பத்திரிக்க மட்டும் இங்க அச்சடிக்கப்படுதா. சம்மதம் கேட்காமல சில சம்பந்தம் பேசுறாங்க, மனங்களை பார்க்காமல திருமணங்களை செய்யறாங்க.